உதுண்டா சாமி உங்க 9 to 5 போராட்டம், காஞ்சி பொண்ண செடிக்க தேவை நிறைய நீரோட்டம். தடி மாதிரி ஒண்ணு கலை கட்டா ஸ்டீல் கொலை கட்டா, பாலம் தேனும் ஓடும் ஊரில் வாழ்ந்து பாப்போமா. ஆடி பாடி ஓடி களைக்காதே, கொஞ்சம் கூட அது சலிக்காதே. இன்று போய் நாளை வந்தால் எதுவும் கிடைக்காதே. வாழ்க்கை கொஞ்சம் ஸ்பைஸ் கலப்போமா, ஆசை என்னும் கடலில் மூழ்கி அமுதம் கடைவோமா. மடி மாடி நொன்ன மடிக்கானும், கண்ண மூடி ஷாட்ஸ் அடிக்கானும், காதல் நேசம் முன்னம் இல்லை இன்பம் என்று மட்டும். தொட்டு தொட்டு தீய மூட்டனும், சிக்கி மூக்கி போல உரசானும், தலைக்கு மேலே வெள்ளம் போனா அதில் என்ன பாவம். சேர்ந்த ஒரு கலவாய், கொஞ்சம் ஜிஞ்சர் பீர தள்ளி வச்சு ஜில்லுன்னு பீர ஒத்து பைபாய். முன்னாடி வாடி இடுப்ப வளர்ச்சி நினைச்சு மைக்கி போட்டு பவுடி, கண்ணுக்குள்ள நச்சு முத்தம் ஒண்ணு தாடி, அட இன்னும் ஒரு வாட்டி என் மயிலே வரியாடி. Like a dog.